ശങ്കരനാഥാര്യ കവിതാതിരശേഖരീ വേദാന്താചാര്യവര്യോമേ സന്നിധത്താം സദാഹൃദീ അസ്മത്കുരു പരമ്പരായേ നമഃ. ഇപ്പോ മുതൽ രണ്ട് ശ്ലോകത്തിനാല് രണ്ട് വിഷയം സാധിച്ചത് ഇന്ന് അധികരണത്തില്. അതായത് പ്രാരബ്ധകർമ്മ എപ്പം മുടിയുമോ അപ്പതാ അന്തിമശരീരം മുടിയും. அந்த அந்திம சரீரம் முடிஞ்சாதான் மோட்சம் கிடைக்கும். சரீரம் முடியத்த பிராரப்த கர்மா முடியாது. பிராரப்த கர்மா முடியத்தான் அந்திம சரீரம் முடியும். ஒரு பட்சியோ இப்படி சொன்னான், சரீரம் முடியத்த பிராரப்த முடியணும், அதனால இந்த முதல் சரீரமே ஆயிடும் அப்படின்னா சித்தாந்தியோ அத மாதிரி சொல்லல. பிராரப்த கர்மா எப்ப முடியும்னு யாருக்கும் தெரியாது. அது எந்த சரீரத்துல முடியும்னு யாருக்கும் தெரியாது. அதனால பிராரப்த கர்மா முடிஞ்சாதான் இவனுக்கு அந்திம சரீரம் முடியும், அது அநியமம் அப்படின்னு சொல்லி முதல் ஸ்லோகத்தினாலையும் இரண்டாவது ஸ்லோகத்தினால அஸ்மா சரீராத்தன் இருக்கே அந்த இரண்டு சப்தத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டு அதுல மனுஸ்மதி பகவானுடைய கீதா வசனங்கள் இவைகளெல்லாம் சொல்லி அஸ்மாத் என்னாக்க ஹேயமான இந்த உடம்புன்னு அர்த்தம். ஹேயமான உடம்பு தான் பொதுவான, பொதுவா சொல்றது எந்த உடம்புல எந்த ஜென்மாவில பிரம்ம வித்தியை அனுப்பிக்கிறோமோ அந்த உடம்பு நீங்க சொல்லப்படல அப்படிங்கறதெல்லாம் தீர்மானமா சொல்லி முடிச்சார். அதன் பேர்ல ஒரு ஆக்ஷேபம் பண்றா இவா ஒரு பக்ஷிக்கு. இதுவரை இதுவே நீ சொல்றது மிகவும் தப்பு. ஏன் அப்படின்னாக்க இந்த ஜீவன்கள்லாம் இருக்காடியோ அவன் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கா. பெருமாள் சொல்ற நமே துவேஷ்யோஸ்தி அப்படிங்கிற எனக்கு துவேஷ்யனும் இல்லை, எனக்கு பிரியமும் இல்லையா, எனக்கு துவேஷ்யனும் இல்லை பிரியமும் இல்லை, எல்லாரும் எனக்கு சமூகம் சர்வபூதேஷு நத்வேஷ்யோஸ்தி நமே பிரியாரான்னு சொல்றேன். அதனால நான் எல்லார்ட்டையும் சமமா தான் இருக்கேன், எனக்கு இவா வேண்டி இவா இவா வேண்டாதவன் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறேன். அதனால இப்ப வந்து இந்த மாதிரி எல்லா ஜீவனும் ஒரே மாதிரிதானே இருக்கா, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கச்ச பெருமாள் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரிதானே இருக்கணும், ஒரே மாதிரிதானே இருக்கணும். ஒருத்தர்கிட்ட இந்த ஜென்மாவிலேயே மோட்சம் கொடுக்கறது, இன்னொருத்தருக்கு இன்னொரு ஜென்மாவில் இருக்குது அப்படின்னு எப்படி சொல்லலாம்? ஏன் அப்படின்னாக்க நாம பண்ற கர்மா எல்லா ஜீவன்களுக்கும் இந்த பூர்வாவதின்றது நமக்கு கிடையாது. அதாவது நம்ம புண்ணியபாப ரூப கர்மா இருக்குதே அதுல நீ முதல்ல பண்ண பாவம் பண்ண, நான் அப்புறம்தான் பண்ண, இன்னொருத்தன் எனக்கு அப்புறம்தான் பண்ண அப்படி கிடையாது. பூர்வாவதியே கிடையாது. எல்லாருக்கும் அனாதியான புண்ணியபாப ரூப கர்மா இருக்கு, அதுவும் விதவிதமான கர்மாக்கள்லாம் இருக்கு. அதனால இது நீ ஒத்துக்கிற நான் கேட்கணும் எல்லாரும் ஒத்துட்டு இருக்கோம். அனாதியான கர்மாங்கிறது எல்லாருக்கும் இருக்கு, அதுவும் ஒரே மாதிரிதான் இருக்கும். அப்படி இருக்கச்சு உபாசனை ஆரம்பிக்கச்ச எந்த சரீரத்தை நம்ம உபாசனை ஆரம்பிக்கிறோமோ எந்த ஜென்மாவில எந்த அந்த சரீரத்தை கொண்டு ஆரம்பிக்கிறோமோ அப்போ அந்த ஜென்மாவிலேயே அந்த முன்னொன்னு மொழியோ அது முடியாம ஒருத்தர் ஒருத்தர் இந்த ஜென்மாவில் ஆரம்பிக்கிற எல்லாரும் 100 பேர் இருக்கும், 100 பேர் இதே ஜென்மாவில ஒரே ஜென்மாவில எல்லாரும் ஆரம்பிக்கிறோம் பிரம்ம வித்திய. அதுல ஒருத்தருக்கு இந்த ஜென்மாவில, இன்னொருத்தருக்கு 2 ஜென்மா, இன்னொருத்தருக்கு 3 ஜென்மா, இந்த மாதிரி நியமம் இல்லைன்னு சொன்னையானாக்க அது பெரிய தோஷம் வருமே. என்ன தோஷம்? பெருமாள் பக்ஷபாதம் பாக்குறதும் தோஷம் வந்துடும். எல்லாரும் ஒரே வித்தியை அனுஷ்டிக்கிறா, பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறா, எல்லாருக்கும் அனாதியான கர்மா, எல்லாரும் ஒரே மாதிரிதான் ஜீவனுடைய சுரூபம்லாம் இருக்கு. அதே மாதிரி பகவானும் எல்லார்ட்டையும் சமமா இருக்கேன்னு வர சொல்லிருக்க. இப்படி சமமா இருக்கேன்னு சொல்ற சமயத்துல ஒருத்தருக்கு 1 ஜென்மாவில, இன்னொருத்தருக்கு 2 ஜென்மாவில, இன்னொருத்தருக்கு 3 ஜென்மாவில இந்த மாதிரி பிரிச்சு முக்தியை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நினைச்சுக்கோங்களேன், அது பக்ஷபாதம்ங்கிற தோஷத்தை கொடுத்துடும் பெருமாளுக்கு. அந்த பக்ஷபாத தோஷம் வரக்கூடாது. அப்படி வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்களா, அவ பெருமாள் வந்து பஷ்டபாதரஹிதன், அவனுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், அவனுக்கு வைஷம்யமே கிடையாது, அவனுக்கு நிஷ்காரண்யமே கிடையாது அப்படின்னு நாம பார்த்திருக்கோம். அதனால அந்த சாஸ்திரத்துக்கு விரோதம் வந்துருமே. எல்லாரும் ஒரே மாதிரிதான் இருக்கும். அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு ஜென்மாவில் இன்னொருத்தர் இன்னொரு ஜென்மாலாம் சொன்னாக்கா பெருமாளுக்கு வைஷம்ய தோஷம் வரும். வைஷம்யம்னா பட்சபாத தோஷம், ஒருத்தருக்கு அனுகூலம் பண்றது ஒருத்தருக்கு பிரதிகூலம் பண்றதுன்ற ஒரு தோஷம் வந்துடும். அந்த தோஷம் வரவே கூடாது, இது ஒரு பெரிய தோஷம். அது மாதிரி நிஷ்காரண்யம், ஒருத்தங்கிட்ட கருணையா பிரீதியா பாக்குறது இன்னொருத்தன்கிட்ட கடோரமா இருக்கிறது, இது ரெண்டும் தப்பு தானே. அவ தப்பு பண்ணா சிக்ஷிக்கிறது வேற, சிக்ஷங்கிறது எதுல இருக்கணும், அனுகிரகத்தில் போய் தானே முடியணும். இப்ப இங்க வந்து நீங்க பெருமாளுக்கு வந்து நாங்க சிக்ஷிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை வந்து பெருமாள் நம்மளெல்லாம் சிக்ஷிக்கிறேன் சொல்லிட்டு பக்ஷபாதம் பார்த்துட்டுனாக்கா அப்ப நிஷ்காரண்யம் தோஷம் வந்துடும். அந்த வைஷமியமும் வரக்கூடாது, பக்ஷபாதமும் வரக்கூடாது, நிஷ்காரண்யம்ன்றதும் வரக்கூடாது, கருணை இல்லாத தன்மை அது வரவே கூடாது. ஏன்னா ஒருத்தனுக்கு இப்ப இன்னொருத்தனுக்கு அப்பறம் சொன்னா அது பெரிய தோஷம். பெருமாளுக்கு பக்ஷ இது நம்ம சித்தாந்தமே இதுதான் ஒத்துன்னு இருக்கோம். காரணம் இப்ப தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துல ஒரு விஷயம் சொல்ற, அவன் பெருமாளுக்கு சகஜ காருண்யம்னு ஒண்ணு இருக்குது, அந்த நிர்ஹேதுகமான கிருப அது சகஜ காருண்யம். அந்த நிர்ஹேதுகமான சகஜ காருண்யத்தினால மோட்சத்தை கொடுக்குறான் அப்படின்னு அவ சொல்றான். அவளுடைய அபிப்பிராயம் எல்லாமே யோஜனா பேதமா தான் பார்க்கணும்னு தேசிகித்து உள்ளோம். எதையுமே விரோதமா சொல்ல வேணாம்னு தோன்றது, விரோதமா சொன்னாதான் ஒருத்தர் கொத்தர் அபச்சாரம். யோஜனா பேதம் வச்சுட்டு போங்க, ஒருத்தர் பருத்துன்னு பொத்துக்கிறார் இன்னொருத்தர் போத்துன்னு பருத்துக்கிறார், அதனால இதுல வந்து என்ன விரோதம் இருக்குது அந்த மாதிரி பாருங்கோ. இப்ப அவ வந்து என்ன சொல்றா, பெருமாளுக்கு வந்து ஒன்னு அபேட்சிச்சுதான் கொடுப்பான் அப்படின்னு சொன்னாக்கா அப்ப பெருமாளுடைய கருணைக்கு இழுக்கு வந்துடும், தோஷம் வந்துடும் அப்படின்னு அவ சொல்ற. அதுக்கு நாம என்ன சொல்றோம், அந்த மாதிரி நீ ஒத்துண்டேன்னாக்கா லோகத்துல வந்து ஒருத்தன் பாவனா இருக்கான், ஒருத்தன் பண்டிதனா இருக்கான், ஒருத்தன் பணக்காரன், ஒருத்தன் ஏழை, ஒருத்தன் பலிஷ்டன், ஒருத்தன் ரொம்ப துர்பலன், எத்தனை பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பெருமாள் சகஜகாரன் இருக்குதுன்னாக்கா அப்ப ஏன் ஒருத்தருக்கு மோட்சத்தை கொடுக்கறான் இன்னொருத்தருக்கு கொடுக்கல? அது மாதிரி ஒருத்தர் வந்து பணக்காரர், ஒருத்தர் ஏழைன்னு ஏன்? அதனால பக்ஷபாதம் பெரிய தோஷம் வந்துடும் பெருமாளுக்கு. பகவானுக்கு அந்த தோஷம் வரக்கூடாதுன்றதுனாலதான் நாம வந்து என்ன சொல்லிட்டோம்னாக்க, பெருமாள் நம்ம பண்ற உபாயத்தை அபேட்சிச்சுதான் இது பண்றோம், பலத்தை கொடுக்கறான் பகவான். ஸ்லோகம் தேசிங்கதா வச்சிருக்க, சர்வஜ்ஞோபி விஸ்வேஷா சதா காருணிகோபி சன்னு சம்சார தந்திரவாகித்தா ரக்ஷாபேக்ஷாம் பிரதீக்ஷதே. சில பேர் அபேட்சதை என்றால் சில பேர் பிரதீட்சதை. அவன் சர்வஜ்ஞன், அவன் எப்பொழுதும் கருணையோடு கூடினவன், ஆனாலும் கூட சம்சார தந்திரவாகி இங்கேருந்து அங்கே ஆச்சரியம் பண்ண போல விடுறவன். அப்போ என்னை காப்பாத்திடுவோன்னு கோத்ருத்தம் வரணும், சரணாகதிக்கு லட்சணம் சொல்றோமோ இல்லையோ அதுல கோத்ருத்தம் வரணும்ன்றது பிரதானமானது. அது பிரார்த்தனாமதிகி அப்படின்னு ஸ்லோகம் ஒன்று வரும். அதனால நீ எனக்கு வந்து ரக்ஷகனாயிரு அப்படின்னு கோத்ருத்தம் வரணும். அந்த மாதிரி கோத்ருத்தம் வரணும்ன்றது எதிர்பார்க்கலாம் பெருமாள், ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சதே அப்ரார்த்தின கோபாயே அப்படின்லாம் சாஸ்திரம் இருக்கு. அந்த வசனங்கள்லாம் கொண்டு சுவாமி தேசிகனா சாதிச்சுட்ட பக்ஷபாத தோஷம் பகவானுக்கு வரவே கூடாது. பெருமாளுக்கு பக்ஷபாதம் வராம நாம பார்த்துக்கணும். இப்போ அவன் பூர்வபட்சத்தை திருப்பி அடிக்கிறான் அவளை பார்த்து, இவனி வந்து இந்த ஜென்மாவில ஒருத்தருக்கு இன்னொரு ஜென்மாவில இன்னொருத்தருக்கு அந்த மாதிரிலாம் நீ சொன்னையானாக்கா அப்போ பெருமாளுக்கே பக்ஷபாதம்ன்ற தோஷம் வந்துடுறது, வைஷம்யாதி தோஷங்கள்லாம் வந்துடும். அந்த மாதிரி பெருமாளுக்கு வர்றது நீயும் ஒத்துக்க மாட்டேன், நானும் ஒத்துக்க மாட்டேன். அதனால அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல முடியும்? அப்படி ஒத்துண்ட பரவாயில்ல ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாக்கா சாஸ்திரத்துக்கு விரோதம் வந்துடும், சாஸ்திர பண்டம். அந்த சாஸ்திரம் எனக்கு இந்த மாதிரி இது கூடாதுன்னு, அதனால இது கூடாது. ஒண்ணு எல்லாருக்கும் மோட்சத்தை தந்துடணும், இல்லாத போனாக்கா யாருக்கும் மோட்சத்தை கொடுக்க கூடாது. ஒருத்தருக்கு கொடுப்பேன் இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டேன், ஒருத்தருக்கு சீக்கிரம் கொடுப்பேன் இன்னொருத்தருக்கு தாமதமா கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாக்கா அது எவ்வளவு பெரிய தோஷம், அந்த தோஷம் வரக்கூடாது. அதனால எனக்கு கர்ம அனாதி தானே, எல்லாருக்கும் எல்லாருக்குமே அனாதியா இருக்கச்சோ, ஒருத்தரை கொண்டு சீக்கிரம் சொல்றேன் இன்னொருத்தர் இது பண்றேன்னு சொன்னா எப்படி அப்படின்னு அவ கேக்குறாரு. அதனால வைஷமியமோ நேர்கண்யமோ இந்த மாதிரி பட்சபாதமோ அதெல்லாம் பாக்குறதுன்றது கிடையாது பகவானுக்குன்னு சாஸ்திரம் சொல்றது, அது விரோதமா போயிடுமே. ஆகவே எல்லாருக்கும் ஒரே சமயத்துல மோட்சம், அதுவும் எப்படி உபாசனம் ஆரம்பிக்கிறவாள், உபாசனம் ஆரம்பிச்சுட்டான்னாக்கா அவளுக்கு அந்த சரீரம் முடியத்தேவே இருக்கட்டும். அந்த எந்த எந்த சரீரத்துல உபாசனத்தை ஆரம்பிக்கிறானோ அந்த சரீரமே சரம சரீரம், கடைசியான உடம்பு, அதுலயே இந்த பிரார்த்த கர்மம் எல்லாம் முடிஞ்சிடும். அதனால அவனுக்கு அந்த ஜென்மம் முடிஞ்சுட்டு மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியானவன் கேட்கிறான். அதனால முக்தியில வந்து நீ வந்து தாமதத்தை எல்லாம் சொல்லக்கூடாது, ஒருத்தருக்கு லேட் ஒருத்தருக்கு இதுன்னு சொல்லக்கூடாது. அது மாத்திரம் இல்லாம நீ கல்பிக்கணும், நீ கல்பிக்கணும். என்னென்ன கல்பிக்கணும், வந்து பக்தி யோகத்துல அனுஷ்டிக்கிறவா இருக்கா, பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கிறவுக்கா அவளுக்கு சில பேருக்கு ஜென்ம ஜென்மாவா ஆவர்த்தி கல்பிக்கணும், சில பேருக்கு அந்த ஜென்மாவிலேயே உண்டு விடுறது அப்படின்னு கல்பிக்கணும். இந்த மாதிரி கல்பிக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு, அது நீயா கல்பிக்கிறிய, இருக்குது கல்பிக்கவே வேண்டாம். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு ஒன்னு சொல்லணும், பகவானுக்கு ஒரு ஜென்மாவில ஒத்தம் பண்ணினா அதுலயே திருப்தன் ஆயிடுறான் பகவான், இன்னொருத்தன் நாலு ஜென்மா எடுத்து பண்றான் அப்பதான் அவனுக்கு திருப்தி வரும், நீ வேற கல்பிக்கணும். இந்த மாதிரி கற்பனைகள் எல்லாம் பண்றதுன்றது பிரமாணம் இல்லையே, இல்லாத பிரமாணத்தை வச்சுட்டு எதுக்கு நீ இதெல்லாம் சொல்லணும். அதனால அது தேவையில்லை, அது தேவையே கிடையாது, அந்த மாதிரி நீ சொல்லக்கூடாது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷிகளுடைய ஆட்சேபம். அதற்கு சமாதானம் சொல்லணும், சமாதானம் எவரும் வழியிலேயே நான் நீ சொல்றது என்ன சொன்ன, அனாதியான கர்மா ஜீவஸ்வரூபம் ஒரே மாதிரிதான் இருக்கு, பகவான் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி சமோகம் சர்வபூதேஷன்றது வாஸ்தவம், அதெல்லாம் நீ தான் சொல்றிருக்க, அதை வச்சுன்னே நான் உன்னை அடிக்கிறேன். நீ சமோகம் சர்வபூதேஷன் சொன்ன பெருமாள் சொன்ன நீ சொல்லிவிட்ட, அவன் வந்து எல்லார்டையும் சமமா இருக்கான், ஒத்தர்கிட்ட பிரியம் ஒத்தர்கிட்ட துவேஷம் கிடையாதுன்னு சொல்ல. ஆனா இன்னைக்குமே அன்னதான பத்தின்னு ஒண்ணு சொல்லுவா, அர்த்தா பத்தின்னு அர்த்தா பத்தின், அதாவது தேவதத்துவம் தர்க்கான் அவன் ஜீவிச்சுட்டு இருக்கான், தேவதத்துவம் தர்க்கான் அவன் ஜீவிச்சுட்டு இருக்கான். ஆனா ஆத்துக்கு வந்து பார்த்தா அவனை காணும், அவன் காணும்ன்றதுனாலேயே அவன் வந்து இறந்து போயிட்டான், மரணத்தை அடைஞ்சிட்டான்னு சொல்ல முடியுமான்னு. அப்ப என்ன சொல்லணும், ஆத்துல அவன் இல்ல வெளியூர் எங்கயோ போயிருக்கான் அப்படின்னு நம்ம கல்பிக்கிறோம். அவன் ஜீவிச்சுருக்கிறது நமக்கு நல்லா தெரியும், ஆனா ஆத்துல இல்ல அப்படின்னு என்ன அர்த்தம், அவன் ஆத்துல இல்ல அதனால வெளியே எங்கயோ போயிருக்கான், வெள்ளை கிளம்பி போயிருக்கான் அப்படின்னு கல்பிக்கிறது இருக்கு பாருங்க, இது அர்த்தாபத்தி பிரமாணம். இங்கேயும் அப்படிதான், இங்க வந்து நாம் அனுபவிக்கிற சுகதுக்கங்கள் பாருங்க, சுகதுக்கங்கள் பாருங்க, ஒரே அப்பா அம்மா 10 குழந்தைகள் பெற்றுக்கிறார், 10 குழந்தைகள் பெற்றுக்கிச்ச ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்கிறது. ஒரு குழந்தை நல்லா சம்பாதிக்கிறான், புத்திசாலியாக நல்லா சம்பாதிக்கிறான், இன்னொருத்தர் சாதாரணமாக சம்பாதிக்கிறான், ஒருத்தன் சம்பாதிக்கவே இல்லை அல்லாடுறான், ஒருத்தருக்கு அழகான ஆம்பி அமையா அழகான குழந்தைகள் அமையிறது, இன்னொருத்தருக்கு குழந்தைகள் பிறக்கிறது நன்னா இல்லை, சில பேருக்கு குழந்தைய பிறக்கிற. இப்போ ஒரே அப்பா அம்மா தானே, ஒரே ரத்தம், ஆனால் ஒருத்தர் இதை மாதிரி பெரிய பணக்காரனா, ஒருத்தன் புத்திசாலிய மகாபண்டிதனா, ஒத்தன் ஏழையா, ஒத்தன் பாமரனா, இப்படி இதெல்லாம் இருக்கிறதுக்கு என்ன காரணம், நீ என்ன சொல்றதுக்கு, நானும் என்ன சொல்லுவேன், ரெண்டு பேரும் ஒரே பேர் தான் சொல்லுவோம், அவன் கர்மா அவன் கர்மான்னு சொல்றையோ இல்லையோ. இப்போ 10 பிள்ளைகள் ஒரே அப்பா அம்மா, ஆனா அந்த 10 பிள்ளைகளுக்கும் இந்த குழந்தைகள்லாம் பிறக்கிறதோ எந்த எந்த ஒரு பலனா பாருங்க, அதுல எவ்வளவு பேதம் இருக்கு. ஒருத்தர் குண்டா இருக்க, ஒருத்தர் ஒல்லியா இருக்க, ஒருத்தர் ஹைட்டா இருக்க, ஒருத்தர் புள்ளமா இருக்க, இதெல்லாம் என்ன சொல்ல முடியும் எனக்கு. அதனால இந்த மாதிரி இந்த பிராரத்த கர்மா இருக்கு, அது விசித்திரமானது, அதனுடைய இதை யாரால தடுக்க முடியும். ஆக ஒரு குடும்பத்திலேயே இப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒரே ஜென்மா, ஒரே குடும்பத்துல அண்ணா தம்பிகள், அவ மத்தியிலேயே நம்ம எத்தனை பார்க்கிறோம். அந்த மாதிரி ஒரே பிரம்ம உபாசகால் தான், பரமாத்மா உபாசிக்கிறார், ஆச்சரியமா உபாசிக்கிறார், பிரத்யோக நிஷ்டாலா இருக்கார். அதுல ஒருத்தருக்கு சுலபமா பலன் கிடைக்கிறது. ஏற்கனவே சொல்லிருப்போம், யாத்திர வீதியில போயிட்டு இருக்க, அழகான பொம்னாடி பசங்க, அதுங்க எல்லாம் குளிச்சுட்டு இருக்குதுங்க கண்ணாமன்னு, யாத்திர பார்த்த உடனே எல்லாம் மூடிட்டு இருக்குங்களா உடம்ப. அதே சுகபிரமம் போயிட்டு இருக்க, சுகர் போகிற சமயம் எல்லாம் மூடிக்கிறது, இது திறந்து போட்டு விளையாடுறதுங்களாம். காரணம், அவருக்கு சிந்தனை லோகமே இல்லை, சர்வம் கிருஷ்ணமயம், அவருக்கு எல்லாம் பகவன்மயமா படுத்தவருக்கு. வியாசரும் அப்படிப்பட்டவர் தான், ஆனால் சுகருடைய மகிமையை சொல்றதுக்கு வந்து அப்படி சொல்றது இல்லை. எல்லாம் கர்ண பரம்பரை கதைகள், எதுவுமே வாஸ்தவமானது இல்லை. ஆனால் இது விசேஷம், பகவான் கிட்ட நம்ம பக்தி பண்ணச்ச, அந்த பக்தியானது எல்லா பிரம்மத்தும் ஒரே மாதிரி இல்லையே, ஒரே மாதிரி யாரும் இருக்க முடியாது. காரணம், அவாவுடைய பிரார்த்த கர்மாதம். இப்படி பிரார்த்த கர்மாவானது நம்மளை படுத்தி எடுக்கிறது தெரிஞ்சோ, அந்த சமயத்துல அந்த பிரார்த்த கர்மாவுக்கு அனுகுணமாக ஒரு ஜென்மாவோ பல ஜென்மாவோ எப்படி வேணாலும் வரலாம். அதை யாராலையுமே சொல்ல முடியாது இதுதான் அப்படின்னு. அதனால நீ சொல்ற மாதிரிலாம் ஜீவன்லாம் ஒரே சுரூபந்தான், நாங்களும் ஒத்துக்கிறோம், ஒரே சுரூபந்தான். பாருங்க, இந்த பிரபஞ்சத்தை பெருமாள் சிருஷ்டிக்கிற ஜீவனுக்கு ஒரே சுரூபமா இருக்குது, ஞான சுரூபம், தனபூதி ஞானத்தை கொடுக்குறார், உடம்பு கொடுக்குறார், கண்ணை கொடுக்குறார், எல்லாம் கொடுக்குறார். ஒரு ஏற்கனவே சொல்லிருப்போம், ஒரு பிக்ஷுகன், அவன் பொண்ணாட்டியே பார்த்தது இல்லை, அவன் பௌத்த பிக்ஷா தெரியுன்றான், ஏதாவது நிமிந்து பார்க்க மாட்டான். அன்னைக்கு பார்த்த அந்த கிரகிணி என்ன பண்ற, அந்த கிரக யஜமானி பிக்ஷா சாதிக்க வரா, வரச்சியா ஏதோ சத்தம் கேட்டு பார்த்தான்னாக்கா அவளுடைய ஸ்தனத்தை பாக்குறான் மார்பகங்கள பாத்துறோம். ஐயோ, இந்த சன்னியாசி என்ன நினைச்சுட்டான், இது பெரிய கட்டி வந்துருச்சு அவளுக்கு, போய் வைத்தியர்கிட்ட போய் பார்த்து டாக்டர்கிட்ட பார்த்துட்டு சிகிச்சை பண்ணிக்குவான்றான். அதே ஒரு மட்டமான காமுகன், நீச்சமான புத்தி, அவன் பாக்குறான் ஐயோ இந்த மாதிரி நமக்கு அழகா கிடைக்கலையே அப்படின்றான். ஒரு நாய் என்ன சொல்றது, ஐயோ இந்த மாதிரி மாம்சத்துக்கு சாப்பிட்டா எப்படி இருக்கும்ன்றான். எல்லாருக்கும் சரீரம் கொடுத்துருக்கான், கண்ணு கொடுத்துருக்கான், புத்தி கொடுத்துருக்கான், எல்லாம் இருக்கு பகவான், ஒரே மாதிரிதான் கொடுத்துருக்கான். ஆனால் அவருடைய சிந்தனை வேறுபட்டுதான் இருக்கு, இந்த லோகத்துல சகஜமா இருக்கு. அதனால நீ வந்து சொல்ற மாதிரி இந்த இது சுரூபம் ஒரே மாதிரிதான் இருக்கு எல்லாருக்கும், எல்லாருக்கும் அனாதியான கர்மா அதுவும் ஒரே மாதிரி இருக்குன்றதுனால அதையும் ஒத்துக்கிறோம். எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்றதுனாலேயே எல்லாரும் ஒரே சமயத்துல மோட்சம் கிடைக்கும் எப்படி சொல்ல முடியும், அது சொல்லவே முடியாது. காரணம், நீ சொன்ன வார்த்தை தான், ஏன்னா அனாதியான கர்மா, அனாதியான கர்மாவானது எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பண்ணும், அதை யாராலையுமே கணிக்க முடியாது. இந்த கர்மாவானது இப்பதான் முடியும் அப்படின்னா சொல்லவே முடியாதது. இந்த மாதிரி நீ பண்ற கேள்வி கேட்கறதே சிறுபிள்ளைத்தனமான கேள்வி, ஏன்னா அல்பசாரம். இதன் அண்ணா அந்த கர்மாவனுடைய தத்துவத்தை புரிஞ்சிருந்தேன்னு நீ அப்படி கேட்க மாட்டேன். அதனாலதான் நீயே அதுக்கு பதில் சொல்லுன்னு கேட்கறாதோ. எதுவா இருந்தாலும் இந்த எந்த காரணம் இது, ஏன்னா கர்ம பிரவாகம் இருக்கும் இல்லையோ, அது விசித்திரமானது. விசித்திரம்னு என்ன, வேறுபட்டு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மா இருக்கு. அந்த ஒவ்வொரு கர்மா ஒவ்வொருத்தருக்கும் விதவிதமா இருக்கிறதுனாலதான் ஏழை, பணக்காரன், பண்டிதன், பாமரன் இந்த மாதிரி எல்லாம் லோகத்துல பேதத்தை பாக்குறோம். இதெல்லாம் நிறைய இடத்துல சொல்லிருக்கோம். அது எல்லா சித்தாந்திகளும் ஒத்துண்டுட்டா, எல்லா தார்சனிகாலும் எல்லா சாஸ்திரகாரனும் இந்த கர்ம தத்துவம் இருக்கு பாருங்க, அதை ஒத்துண்டுதான் ஆகணும். எல்லாரும் ஒத்துக்கிச்சே வேதாந்தியான நம்ம ஒத்துக்காம இருக்க முடியுமா? அதனால இது வந்து மொத்தம் வந்து சதுர்முக பதவி அடையலாம். பிரம்மாவா இருக்கான், சதுர்முக பிரம்மாவா, இன்னொருத்தான் இந்திரனா இருக்கான், இன்னொருத்தான் தேவதையா இருக்கான், நாமளோ மனுஷாலா பிறந்திருக்கோம். ஏன்னா நம்ம கர்மா அப்படி, அவா கர்மா அப்படி, இத பார்த்துட்டு தான் இருக்கோம். இது தேவதைகள் இருக்காளா இல்லையா கேள்வி வேண்டாம், சாஸ்திரம் தான் நமக்கு பிரமாணம். அதுலயும் இந்த பிரபஞ்சத்திலும் நம்ம வேறுபாடு பாக்குறோம் முடியும். இப்பயே பார்த்தோம் ஒரே குடும்பத்துல எத்தனை பேர் எப்படி இருக்கா, அண்ணா தம்பிகளோ அக்கா தம்பிகளோ எல்லாம் ஒரே மாதிரி இருக்காளன்னா எவ்வளவு வேறுபாடு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன சொல்ல முடியும் அப்படின்னாக்க, பிராரப்த கர்மாவனுடைய வைச்சித்திரம், வேறுபட்ட பிராரப்த கர்மாக்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபட்டு இருக்கிறதுனால அந்த கர்மாவானது நம்மளை படித்து எடுக்கிறது. அதனாலதான் நமக்கு பேதம் வருது, அந்த பலனுடைய அனுபூதி, பல அனுபூதி வர சமயத்துல வேறுபட்டு இருக்கிறது. பந்தானத்தி புண்ணியவாசனம் பாதாம் பருப்புல கேக் பண்ணிட்டோம், டிபன் பண்ணிட்டா கேக்க என் முதலையே காமிக்கலையே உங்களுக்கு, என் இலையிலே போடல, அப்புறம் நான் சொல்லி தூண்டு போட்டு போனான். ஏன் அப்படின்னாக்கா எனக்கு சுகர் இருக்கு, அதே சுகர் இல்லாத ஒரு சந்தோஷமா சாப்பிடுற. ஏன்னா நம்ம உடம்புடைய அமைப்பு தானே அது, அந்த உடம்புடைய காரணம் என்ன, பிராரப்த கர்மாவுடைய அமைப்பு தானே அந்த உடம்புன்றது. எல்லாத்துக்கும் ஏன் வியாதி வரப்போறது, பூர்வ ஜென்ம கிரதம் பாபம் வியாதி ரூபேன பாதத்தை ஏற்கனவே பார்த்திருக்கோம், அது ஜென்மாந்தர கிரதம். எத்தனையோ ஜென்மாக்கள்ல எவ்வளவோ நம்ம பாபங்களை பண்றோம், அதனுடைய பலன் கொடுக்க வரச்சேதான் அது வியாதி ஆவறது, கஷ்டம் ஆவறது, எத்தனையோ உபதிரவங்களை கொண்டு வந்து கொடுக்குறது நமக்கு. இதுதான் பிராரப்த கர்மாவனுடைய வைச்சித்திரியம். அதனால இந்த காலவேதேன இதெல்லாம் மோட்சத்துவம் எல்லாம் இருக்கும். அது இதுக்கு வந்து என்ன பிரமாணம் எல்லாம் இருக்குமா அப்படின்னாக்கா, இதோ பார்த்துட்டு இருக்கமே பிரமாணம், நேர பிரத்யக்ஷமா பாக்குறமே அதுதான். எல்லா தாந்திரிகாலும் எல்லா சாஸ்திரக்காரனும் ஒத்துண்டு போனத நாம விட முடியாது. ஏன்னா நமக்கு அதுதான் பதில், கர்மா இல்லாம எந்த ஒரு பிலாசபியும் லோகத்துல இல்லை. நீங்க எப்பேற்பட்டவங்க சொன்னாலும் சொல்லுங்க, அவ பேர் வானா வேறுபட்டு இருக்கலாம், ஆனா அதாவது பேர் ஒரே இதுதான், அதுக்கு பேர் பலவே பலவையான பலவாரா இருக்கணும். ஆனா உண்மையா என்ன அர்த்தம், அது கர்மா அப்படின்றத முடிஞ்சிருக்கு, அதனுடைய வைத்தியத்தின் தான் இந்த மாதிரி இருக்கு. ஆகவே ஒவ்வொருத்தரும் எத்தனையோ கர்மாக்களை பண்ற, அந்த புண்ணியபாப ரூப கர்மாக்கள் பழத்தை கொடுக்க ஆரம்பிச்சுட்டோம்னா அவைகள்லாம் என்னென்ன பழத்தை கொடுக்கும், எப்படி எப்படி கொடுக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது. அதை பிரத்யக்ஷமா அனுபவிச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், என் பிராரப்தம் இப்படி இருக்கே அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால இதை பத்தி கவலையே பட வேண்டாம், எந்த ஜென்மா அவளை எது கிடைக்கும் தெரியாது. அதனாலதான் அவன் என்ன சொல்றான்னாக்க, முடிஞ்ச பரியந்தம் நல்லதையே பண்ண பாருங்க. ஒரு கர்மாவை பண்ணினான்னாக்க பல கர்மாக்களை பண்ண வைக்கும், அந்த மாதிரி வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னாக்க, பகவான் இடத்துல மனசை செலுத்தி இந்திரிய நிக்கிரமம் பண்ணி அதுக்குதான் உபாயம் எல்லாம். அப்படி அனுஷ்டிச்சாலே பிராரப்த கர்மாவானது இந்த ஜென்மாவில் முடியாதுன்னு சொல்லணும். அப்படி இருக்கிறச்சே ஒரு பக்கம் உபாசனம் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் பாவம் பண்ணிட்டு இருந்தாக்க எப்ப முடியும் அது? அதனாலதான் சர்வேந்திரிய நிகிரகம், அனைத்து இந்திரியங்களையும் நிகிரகம் பண்ணி மனதை ஒருமுகப்படுத்தி எம்பெருமானையே இந்த ஆசிய நாட்களுக்கு பார்த்தோம், எம்பெருமானையே சிந்திச்சுண்டு தியானிச்சுண்டு நம்முடைய ஜென்மாவை கிடைச்சணும்னாக்க எவ்வளவு கூட முடியுமோ அவ்வளவு கூட சீக்கிரம் இல்லாம முடியும், மோஷன் கிடைக்கும். அதனால நியத்தி இல்லை, இந்த ஜென்மாவையே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. சஞ்சித கர்மா மாத்திரம் பிரம்ம வித்தியினாலேயே எல்லாம் அழிஞ்சிடும். பிராரத்த கர்மா அனுபவீக நாசியம், அனுபவிச்சுதான் அதை போக்கடிக்க முடியும். அது எப்ப போகணும்னு யாருக்குமே தெரியாது. அதனால இந்த ஜென்மாவளையும் கிடைக்கலாம், ரெண்டு ஜென்மாவளையும் கிடைக்கலாம், பல ஜென்மாக்கள்லையும் கிடைக்கலாம் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் அனுகிரகிக்கிறார். இப்ப பாருங்க ஸ்லோகம். சர்வே ஜீவாஹ சமானாஹ ஸ்வதைஹ விவிதம் கர்மச்சாராதி துல்யம் வைஷம்யாதிஷ்ச தோஷோ ந பவதி பகவதி அன்யதா சாஸ்திரபங்கஹ முக்தௌ நாதஹ விளம்ப ப்ரபதி கடத இதி அல்பசாரோ அல்பசாரோனு யோக சித்ரே கர்ம பிரவாஹே ஃபல சமயபிதா ஹ்யாஸ்ரிதா சர்வதந்த்ரைஹி. சர்வே ஜீவாஹ ஸ்வதஹ சமானா, ஜீவ வர்க்கங்கள் அனைத்துமே ஸ்வதஹ சுரூபமாவே எல்லாம் ஒரே மாதிரி ஒரே மாதிரி இருக்கும். அதாவது ஞானஸ்வரூபம், எட்டு குணங்கள், அந்த மாதிரி அனுபூத ஞானம் இருக்கு நமக்கு, எல்லாம் ஒரே மாதிரி தான் சுரூபம். அனுஸ்வரூபம் அம்சமா இருக்கும், சேஷமா இருக்கும், எல்லாம் ஒரே சுரூபம் தான் அத்தனை பேருக்கும். அதனால சமானாக ஸ்வதஹ சர்வே ஜீவாக சமானாக. அது மட்டும் இல்ல, இங்க கர்மச்ச விவிதம் அனாதி அனாதி துல்லியம், அனாதி அதுக்கு ஆரம்பமே கிடையாது. எப்ப கர்மாவை நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. கர்மச்ச அனாதி விவிதமான கர்மா, அது எல்லாருக்கும் துல்லியம், எல்லாருக்கும் அனாதி அனாதியான கர்மா இருக்குது. அது புண்ணியமோ பாவமோ எதுவா இருந்தோம் அதுல சந்தேகமே கிடையாது. சித்தாந்தி புறபுஷம் எல்லாரும் ஒத்துக்கிறது. அதனால வைஷம்யாதிஷ்ட தோஷ பகவதி ந பவதி, பகவதி எம்பெருமானிடத்தில் வைஷம்யாதிஷ்ட வைஷம்யம் பட்சபாதம் ஆதிசப்தத்தினால நைகருண்யம் அதாவது நிஷ்காரணம் கருணை இல்லாத தன்மை, இவைகள்லாம் அந்த தோஷங்கள்லாம் பகவதி ந பவதி எம்பெருமானிடத்தில் அவைகள்லாம் வராது. அப்படி ஒத்துண்டா என்ன ஆகும்னா அந்யதா இல்லன்னா, அப்படி இல்லைன்னாக்கா சாஸ்திரபங்க, பகவானுக்கு எதுவுமே பெருமானே சொல்றேன் நான் வந்து சமந்தான் எல்லாருக்கும் சொல்லிவிட்டேன், யாருடையும் நான் துவேஷத்தை காமிக்கல, யாருடையும் நான் பிரேமா வச்சுக்கல அப்படின்னா பகவான் சொல்றேன். அதனால இங்க வந்து வைஷம்யா தோஷங்கள்னா பெருமாள்கிட்ட இல்லை அப்படின்னா இருக்கு. நீ கணக்க ஒருத்தருக்கு இந்த ஜென்மாவில இன்னொருத்தருக்கு அடுத்த ஜென்மாவில இன்னொருத்தருக்கு நாலு ஜென்மாவில சொன்னாக்கா அப்போ இந்த பக்ஷபாத தோஷங்கள் தான் வந்துருமே, அத ஒத்துண்டாக்க தோஷம் அது. அதனால அதக முக்தம் முக்தி முக்த நடத்தில் முக்தியில மோட்ச விஷயத்துல என்ன விளம்ப பிரபிருதி கடத்தே விளம்பம் தாமதம் பிரபிருதின்றதுனால இது பண்ற கற்பிக்கிறது. என்னென்ன கற்பிக்கிறது? ஒத்தனைக்கு இந்த ஜென்மாவில இன்னொருத்தருக்கு ரெண்டு ஜென்மாவில இன்னொருத்தர் நாலு மூணு ஜென்மாவில இப்படி இப்படி கற்பிக்கிறது. அந்த மாதிரி பகவானுக்கு ஒத்தர்கிட்ட இந்த ஜென்மாவிலேயே திருப்தி வந்துருத்தோ, இன்னொருத்தருக்கு ரெண்டு ஜென்மாவில இன்னொருத்தருக்கு மூணு ஜென்மாவில அந்த மாதிரி அதெல்லாம் சொல்றது இருக்குதே. அந்த கற்பனங்கள்லாம் நம்ம பிரபதி என்ன கடத்தே அதெல்லாம் பொருந்தவே பொருந்தாது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி ஆட்சேபிக்கிறார். பூர்வபக்ஷியனுடைய ஆட்சேபமா இருக்கு. இது அல்பசார அனுயோகம், அனுயோகம்னா ஆட்சேபிக்கிறது. இந்த மாதிரி நீங்க வந்து கேள்வி கேக்குறீங்க பாருங்க, இது அல்பசாரம், ரொம்ப அல்பசாரம், இது சொரத்தே இல்லை அப்படின்னு அர்த்தம். கேள்வி கேட்டா திருடமா இருக்குமான பூர்வபக்ஷம், நீ சொல்றது சாமான்யமா இருக்கு, சாதாரணமா இருக்கு. நம்ம கேள்வி என்ன, நீ கேக்குற கேள்வியிலே பதில் வந்துருக்கு. நீ என்ன சொன்ன, விவிதம் அனாதி கர்மான்னு நீ சொல்லி வச்சிருக்க, அது எல்லாருக்கும் துல்லியம் சொல்லிட்ட. அனாதி கர்மா துல்லியம், அது விவிதம் தான். ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்றாளே பாபங்களை, அந்த அனாதியான பாபத்தை போய் எப்படி பிரிக்க முடியும்? ஒன்னு எப்படி சொல்ல முடியாத? ஏன்னா விவிதம் நீ சொல்லிட்டீங்க, வைவித்தியம்னா பலவிதம், பலவிதம்ன்றதுல அதுக்கு தராதரம் இல்லையான், பலாபலம் இல்லையா? ஒருத்தன் சின்ன பக்கமா, இன்னொருத்தன் இன்னொரு பெரிய கர்மா, இத்தனை இருக்கும் அது. தானன்னாதி விகிதான் அபராத வர்க்கான் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். அபராத வர்க்கங்கள், அதாவது ஒன்னு ரெண்டு கர்மா இல்ல, வர்க்கம். ஒவ்வொரு கர்மாவனுடைய வர்க்கம் சொல்ற, பிரிச்சு பிரிச்சு சொல்ற, இந்த கர்மா இத்தனை வர்க்கம் இருக்கு. ஒரு கர்மாவோட உட்பிரிவுகள் அதிகம், இன்னொரு கர்மாவோட உட்பிரிவுகள் அதிகம். அதெல்லாம் பார்த்து பார்த்து நான் பாவம் பண்றேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கும். தன்னை பத்தி நைச்சான சுந்தரம் பண்ணிக்கிறார். அதனால இந்த மாதிரி வைத்திய நீயே சொல்றீங்க, நீயே சொல்றே. அதனால இது அல்பசாரம் தான். ஏன்னா அதுதான் சொல்ற, சித்திரையே கர்ம பிரவாகே, கர்ம பிரவாகே சித்திரை. கர்ம பிரவாகம் இருக்குதே அது வேறுபட்டது ஒவ்வொருத்தருக்கும். நாம் பண்ணின கர்மாக்களே பலவிதமான கர்மாக்கள், அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பல பல கர்மாக்களை பண்றா. அதெல்லாம் விசித்திரமானது, வேறுபட்டது, அதனுடைய பலன்களும் வேறுபட்டு வேறுபட்டு இருக்கும். ஒரே கர்மாவை பண்ணாலும் அதுலயும் தாரதமியம் இருக்கும். அப்படி இருக்கிற பல கர்மாக்களை பண்ற சமயத்துல எத்தனை தாரதமியங்கள், எவ்வளவு விபரீதம் இருக்கும் அது. அதனால இத வந்து சித்திரே கர்ம பிரவாகே பல சமய விதா, பல சமயம், பலத்தினுடைய காலம். ஒருத்தருக்கு ரெண்டு நாள், இன்னொருத்தனுக்கு நாலு நாள், இன்னொருத்தனுக்கு இருபது நாள், இன்னொருத்தனுக்கு இருபது வருடம், இன்னொருத்தனுக்கு இருபது ஜென்மம், அந்த மாதிரி பல காலம், பலத்தினுடைய காலம் இருக்கே விதா, அதனுடைய வேறுபாடு, கால பேதம், சமய பேதம், பலத்தினுடைய சமயம் எவ்வளவு நாள் இந்த பலத்தை அனுபவிக்கிறதுன்றது. அதனால அதுல வந்து பேதம் இருக்கு. அது பல சமய விதாகி சர்வதந்திரைகி ஆசிரிதா, அனைத்து சாஸ்திரங்கள்னாலையும், சாஸ்திரங்கள்னால சாஸ்திரகாராலன்னு இருக்கும், சாஸ்திரகாரால் அத்தனை பேராலையுமே இது ஆசிரியக்கப்பட்டிருக்கு. இந்த கர்மா இவ்வளவுதான், அந்த கர்மா அவ்வளவுதான் அப்படின்னு பேதம் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மா இருக்கு, அதனுடைய பலன்கள்லாம் விதவிதமானது. இப்படி விதவிதமான கர்மாக்கள் நாம எத்தனையோ பண்றதுனால, அதனாலதான் அதனுடைய பலத்தையே நாம கஷ்டப்பட்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த கஷ்டங்கள்லாம் நம்ம நல்கி அனுபவிக்கிறதுனால அதனுடைய வேறுபாடு தெரிஞ்சுக்கோங்க. அது இந்த ஜென்மாவில இல்ல, எத்தனை ஜென்மாவில் முடியும் யாருக்கும் தெரியாது. அதனால இந்த ஜென்மாவில முடியலையா, பல ஜென்மாக்கள்லயும் முடியலாம். இன்னைக்கே முடிடுவோம் அப்படின்னா நீங்க கற்பிக்கிறதுனா ரொம்ப ரொம்ப ரொம்ப தப்பு. அதனால அதற்கு சாதிக்கிறார். ஆகவே இந்த ஐயனத்தினுடைய சாரம் இதுதான். உபாசனத்தை அனுஷ்டிக்கிறான், உபாசனத்தினால பாஷிகார சாதிக்கிற விஷயம் இது. உபாசனத்தை அனுஷ்டிச்சாக்க அவனுடைய சஞ்சித கர்மா எல்லாம் போயிடும், பிராரப்த கர்மா மாத்திரம் அப்படியே நிற்கும். அதை அனுபவிச்சு அனுபவிச்சுதான் அதை போக்கடிக்கணும். அது எந்த சரீரத்தில் முடியும்னு யாருக்கும் தெரியாது. அது ஒரு சரீரமா, ரெண்டு சரீரமா, நாலு ஜென்மா, ஒரு ஜென்மாவா, ரெண்டு ஜென்மாவா, நாலு ஜென்மாவா, நூறு ஜென்மாவா தெரியாது. எப்போ ஆனாலும் முடியலாம். அதுல சாஸ்திரத்துல நீதி சொல்லவே இல்லை. நீதி சொல்லாததுனால அனுபவிச்சு அவைகளை தீர்த்து எந்த ஜென்மாவில் நமக்கு முடியுமோ அந்த சரீரத்தை விட்டுட்டு நாமும் மோட்சத்தை அடையலாம் அப்படிங்கிறது இந்த அதிகரணத்தினுடைய சாரம். இவர் ஸ்லோகத்தை சேர்க்கலாம். சர்வே ஜீவாஹ சமானாஹ ஸ்வதைஹ விவிதம் கர்மசானாதி துல்யம் வைஷம்யாதிஷ்ச தோஷோ ந பவதி பகவதி அந்யதா சாஸ்திரபங்கஹ முக்தோ நாதோ விலம்ப பிரபதி கடத இதி அல்பசாரோனுயோகஹ சித்ரே கர்ம பிரவாஹே பல சமய விதா சாஸ்திரிதா சர்வதந்திரை. இந்த அதிகரணத்துல ஒரே ஒரு சூத்திரம், அந்த சூத்திரத்தையும் இப்ப பார்த்துக்கலாம். போகே நது இதரே க்ஷபயித்வா அசம்பத்யதே அப்படின்ட்டு சூத்திரம் இங்க இருக்கு. போகேன தூ, போகத்தை போகத்தினால்தான் இதரே க்ஷபயித்வா, போகத்தினால போகம்னா என்ன அர்த்தம், அனுபவம் அர்த்தம். நம்ம நிறைய புண்ணிய பாபங்களை பண்றோம், அந்த புண்ணிய பாபங்களானவை உடனே முடியாது, அந்த பிரார்த்த கர்மா இத்தரேன் இருக்கு, அதாவது சஞ்சித கர்மா இருக்கே அதை காட்டிலும் வேறுபட்டது. அப்ப இதுவரையிலும் சொன்ன அதிகரணங்கள் என்ன சொல்றோம், சஞ்சித கர்மா இருக்கு பாருங்க, அது புண்ணிய கர்மாவோ பாப கர்மாவோ அது நாசத்தை அடைஞ்சிடும். அப்புறம் உபாயத்து அனுஷ்டிச்சுட்டு அதுக்கப்புறம் அஞ்ஞானத்தினால அபுத்தி பூர்வகமாக பண்ணப்படக்கூடிய கர்மெல்லாம் இருக்கும் இல்லையோ, அவைகள்லாம் ஒட்டாது அப்படின்னு சொல்லிட்டோம். அது புண்ணியமோ பாபமோ ஒட்டாது, தெரியாம பண்றது அது சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அவைகளை காட்டும் இதரை வேறுபட்டது என்னது, அது பிராரப்த கர்மா. பிராரப்த கர்மா அது என்ன, இதரை என்ன யோசனம் ரெண்ட சொல்றது, அது என்னது புண்ணியம் பாபம். அதாவது பிராரப்த கர்மாக்கள்லயும் புண்ணியம் இருக்கு பாபம் இருக்கு. புண்ணிய பலம் தான் நமக்கு சுகத்தை கொடுக்கறது, பாப பலம் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறது. அதனால புண்ணிய பாப்பே அது அவைகளை போகையின க்ஷபயித்வா, போகத்தினால அவைகளை அழிச்சுட்டு கழிச்சுடணும்னு அர்த்தம், அவைகள்லாம் போக்கரிச்சுடணும். அப்படி பண்ணிட்டு அதன் பிறகு தூ அப்படின்னு ஒரு பதம் இருக்கு, போகையின தூ அப்படின்னு அங்க பூர்வபக்ஷத்தை வியாபத்தி பண்ணுவது. அதன் பிறகு அத அந்த பல போகத்தை அனுபவிச்ச உடனே பிரம்ம சம்பத்தியதே, பிரம்மத்தை அடைகிறான், பிரம்மத்தை இவன் அடைகிறான், பிரம்ம சம்பத்தியதே பிரம்மத்தை அடைகிறான், மோட்சத்தை அடைகிறான். அத சம்பத்தியதே பிரம்மத்தை அடைகிறான், மோட்சத்தை அடைகிறான். அதனால அது இந்த சரீரமா கூட இருக்கலாம், அல்லது இந்த ஜென்மா, இந்த ஜென்மாலேயே நமக்கு பிரார்த்த கர்மா முடிச்சோம்னா இந்த சரீரம் முடிஞ்சிடும், அல்லது ரெண்டு ஜென்மாவில் முடியணுமா, அப்ப அந்த பிரார்த்த கர்மா முடிஞ்சா ரெண்டு ஜென்மாவில் இந்த சரீரம் முடிஞ்சிடும். பல ஜென்மாக்கள்னாக்க தெரியாது, எல்லாம் அணியத்திதான் அத இங்க சொல்றேன். ஆகவே அப்படின்ற சுத்திரத்தினால இந்த அதிகரணத்தை முடிச்சுட்டேன். இப்படியாக 11 அதிகரணங்கள், இந்த 11 அதிகரணங்களும் இந்த பாதத்திலும் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்லோகம் 11 அதிகரணங்களுடைய சாரத்தை சாதிக்கிற, அத நாளைக்கு பார்க்கலாம். கவிதாத்திகாய கல்யாண குணசாலினே ஸ்ரீபதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ அஸ்வத்குரு பரம்பராய நமஃ.